శ్రీమతే శ్రీ వరాహ మహాదేశిగాయ నమః శ్రీమతే శ్రీ రంగ రామానుజ మహాదేశిగాయ నమః శ్రీమతే వేదాంత రామానుజ మహాదేశిగాయ నమః శ్రీమతే నిగమాంత మహాదేశిగాయ నమః శ్రీమతే భగవదే భాష్యకారాయ మహాదేశిగాయ నమః శ్రీమతే వగడభూషణ మహాదేశిగాయ నమః శ్రీతరంగ మంగళంజని హేమాబ్జ నాయికా సమేత శ్రీదేవనాథ పరబ్రహ్మణే నమః శ్రీ అలర్మేల్మంకా నాయికా సమేత శ్రీ శ్రీనివాస పరబ్రహ్మణే నమః శ్రీమాన్ వెంకటనాథార్య కవితార్కిక కేసరి వేదాంతాచార్య వర్యో మే సన్నిధత్తాం సదాహృతి శ్రీరందు తూప్పులు తిరువేంకటముడయాన్ పారందచ్చొన్న పడమొழியுள் ஓரொன்று தானேயமயாதோ தாரணியில் வாழ்வார்க்கு வானேரப்போ மளவும் வாழ்வு. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ. சுவாமி தேசிகனுடைய அத்தியுதமான தயாசதகம் என்ற கிரந்தத்தை யதாசக்தி பூர்வர்களுடைய வியாக்கியானங்களை வச்சு நாம் அனுபவிச்சுருக்கோம். முதல் 10 ஸ்லோகத்திலே சுவாமி தேசிகன் ஆச்சாரியாளெல்லாம் சரணாகதி பண்ணி மலையும் சரணாகதி பண்ணி 10வது ஸ்லோகத்திலே தயாதேவியை அவர் வந்து சரணாகதி பண்றார். அப்படின்னா நிரஞ்சனாம் மாசில்லாதவள் ஹேய பிரத்தனிகத்துவமானது தயாதேவிக்கும் உண்டு, பெருமாளுக்கு மட்டுமில்லை தயாதேவிக்கும் உண்டு அப்படின்னு சொல்லி தயாதேவியை தான் சரணடைந்தார். அதனாலே முதல் 10 பாசுரங்களே தசகத்திலே குரு பரம்பரை மூலமாக தயாதேவியை இவர் வந்து ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிக்க போறார். அதனாலே இந்த 10வது ஸ்லோகமானது அந்த மீது சொல்லக்கூடியதான தயை பற்றி உண்டா ஸ்தோத்திரங்களுக்கு இது ஒரு உபோத்காதமாக அமைஞ்சதுன்னு 10வது ஸ்லோகத்தை பெரிவா நமக்கு சாதிச்சா. இப்போ 11வது ஸ்லோகத்தை என்ன சாதிக்கிறார்னா, சுவாமி அனுஜர சக்யாதி குணாம் அக்ரேசரபோத விரஜிதாலோகாம் ஸ்வாதீன விஷகிரீசாம் ஸ்வயம் பிரபூதாம் பிரணமாயாமிதயாம் அப்படின்னு 11வது ஸ்லோகத்தை அவதாரம் பண்றார். இந்த ஸ்லோகத்தினுடைய சுருக்கமான கருத்துக்கள் என்னன்னு பார்க்க போனாக்க, அனுஜர சக்யாதி குணம்னு சொன்னார் முதல் வரியில. இது சமூகார்த்தம் அப்படின்னு நான் வந்து வியாக்கியானங்களை நோக்கும்போது சக்தி முதலிய குணங்கள் எல்லாம் இந்த தயாதேவியை பின்தொடரக்கூடியதான ஒரு பெருமை வாய்ந்தவள், பெருமையை உடையவள்னு சாய்க்கிறார். இந்த தயாதேவி எல்லாருக்கும் அனுகிரக மன்றத்துக்கு போறா. அவளுக்கு முன்னாடினா ஞானம் என்கிற ஒரு ஒளி விளக்கானது போறதுன்னு பெரியவா வியாக்கியானம். அந்த வெளிச்சத்தை அடைந்து யார் யாருக்கு அனுகிரகம் பண்ண வேண்டுமோ அவாவாளுக்கு தான் மனோரிதித்தபடியே அவளுடைய ஆஸ்திகாருடைய அபீஷ்டங்கள் எல்லாம் அவள் வந்து அவளுக்கு வேண்டியதை கொடுக்கிறார். இந்த 7 மலைகளுக்கு சொந்தமாகவும் இந்த லோகத்தையும் காத்து படைத்து தன்னுள்ள இருத்தினவனான கலியுக கண்ணனான திருவேங்கடமுடையானுக்கு சுவாதீனமானவள், சுவாதீன பிருஷகிரீசாம் அப்படின்னு சொல்ற சுவாமி தேசிகன் சொல்ற. இவர் வந்து பிரபுவாயிருக்காள், ஆஸ்திகாளுக்கு மட்டும் பிரபு இல்ல, பெருமாளுக்கும் இவளே பிரபுவாயிருக்காள். அதனால இந்த தேவியை அடியேன் சுவாமி தேசிகன் சரணடைகிறேன் பிரணமானயாமி தயாம் அப்படின்னு, தயாதேவியை நான் சரணடைகிறேன் சொன்ன. இதுல முதல் வரியில அனுச்சர சக்தியாதி குணாம் அப்படின்னு அவதாரிக்க, எம்பெருமானுக்கு ஷாட்குண்ய புருஷகா அப்படின்னு சொல்லுவா பெரியவா. எம்பெருமானுக்கு 6 விதமான குணங்கள் இருக்கு, இதுதான் ரொம்ப மேஜரான குணங்கள், முக்கிய குணங்கள். இது இது விரிஞ்சு விரிஞ்சு நிறைய குணங்களா பரிமாணத்துல வருது எம்பெருமானுக்கு. எம்பெருமான குணங்களை சொல்ல முடியாதுன்னு முதல்ல நாம் சொன்னோம். அதனால ஞான சக்தி பலம் ஐஸ்வர்யம் வீரியம் சக்தி தேஜகா அப்படின்னதான ஆறு குணங்கள் இருக்கு. இந்த ஆறு குணங்களை விட்டுட்டு இந்த ஆறு குணங்கள்லேருந்து பரிமாணமாய் அநேக விதமான குணங்கள் எம்பெருமானுக்கு இருக்குன்னு சொல்றா பெரியவா சாஸ்திரம் சொல்றது. அந்த குணங்கள்லாம் விட்டுட்டு தயை என்ற ஒரு குணத்தை மட்டும் நாம் கொண்டாடுவது உச்சிதமோ அப்படின்னு ஒரு பிரச்சனத்தை மனசுல வச்சுண்டாக்க அது உச்சிதமேன்னு சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். அவர் திருவுள்ளத்தே தயையை தாம் கொண்டாட வேண்டும் என்று நிச்சயிச்சதாலே நமக்கு தயாசதகம் என்ற நூற்றுக்கு மேற்பட்டதான ஸ்லோகங்கள் நமக்கு கிடைச்சது. இன்று நாம் அனுபவிச்சுருக்கோம். எம்பெருமானின் அனைத்து குணங்கள் இந்த ஆறு குணத்து உள்ள எல்லா குணங்களும் அடக்கம். முதலே சொல்ல முடியும் ஞான சக்தி பலம் ஐஸ்வர்யம் வீரியம் தேஜகா இப்படிப்பட்ட குணங்கள் எல்லாம் இந்த தயாதேவியை பின்தொடர்ந்து போறதுன்னு சொன்னார். அப்படின்னா தயையுடைய விஷயம் என்னன்னா தயை சுதந்திரமானவள், சுதந்திரமா இயங்கக்கூடியவள், யாரும் இவளை கண்ட்ரோல் பண்றவா கிடையாதுன்னு அர்த்தம். ஆனா இதர குணங்கள் இருக்கு. எம்பெருமான இதர குணங்கள் சொல்லப்பட்ட மேற்சொன்ன குணங்கள் எல்லாம் இந்த தயை என்ற குணத்தை சார்ந்து இருக்கு. அது எப்படின்னு கேட்டாக்கா இந்த தயை என்ற குணா வினா மற்ற குணங்களால ஆஸ்திகாலுக்கு எந்த பயனும் இல்லை. பெருமாள் வந்து தண்டதரன், ஞானம் இருக்கு, பெருமாள் சர்வசக்தன்னு சொல்றோம். ஒரு தளர்வின்றியே எந்த வங்கம் பறந்த தனிமுதல் ஞானம்னு ஆழ்வார் சாதிச்சார். சர்வசக்திமான் அப்படின்னர். கோணலாருக்கு ஏழு மரத்தை பெருமாள் ஒரு பானத்தாலே அடித்தான்னு இல்லையா, அவனு ரொம்ப பலம் இருக்கு. எதையும் தாங்குவது எம்பெருமானுடைய பலம். எம்பெருமானே ஒரு ஐஸ்வர்யம், அவனே ஒரு கற்பக விக்ஷகன் சொல்றோம். அவங்கள்ட்ட இல்லாத ஐஸ்வர்யமே கிடையாதுன்னு சொல்றோம். சர்வ ரசகா சர்வ கந்தகான்னு சொல்றா எல்லாரும். வீரியம், வீரியம்னா எல்லாத்தையும் அனுசரிச்சு போய் தான் எந்த ஸ்திதி வந்தாலும் தன்னை மாத்திக்காத ஒரு சக்தி தான் வீரியம்னு சொல்றா. அட்டு தேஜகா முடிச்சோதியாய் உனது முகச்சோதி மலர்ந்ததுவோ, தேசு ஒத்தார் இல்லையென்னும் தெய்வநாயகா என்பதெல்லாம் நம் ஆச்சாரியர்களுடைய வாக்கு பெருமாளை பத்தி. இப்பேற்பட்ட குணங்கள் எம்பெருமானுக்கு இருந்தாலும் தயை என்ற ஒரு குணம் இல்லாத போனாக்கா மேற் சொல்லப்பட்டதான குணங்கள் அனைத்தும் அடிபட்டு போ. அடிபட்டதுன்னா என்ன, வெக்தம்னு அர்த்தம். அதனால ஒரு பிரயோஜனம் இல்லை. என்ன சுவாமி இப்படி சொல்லிடு அப்படின்னு கேட்டக்கா அது அப்படிதான் பெரியவா சாய்க்கிறார். இப்ப ராமனுக்கு வந்து சாக்ஷாத்து வைகுண்டநாதன் தான் ராமன அவதாரம் பண்ணார். அவருக்கு அந்த தயை என்ற குணம் அந்த காருண்யம் இல்லைன்னு சொன்னாக்கா இந்த வாலி சுக்ரீவா சண்டையில சுக்ரீவன் மேல ஒரு பரிவு என்பதானது தயையானது இல்லைனாக்கா வாலிகிட்ட போயிருக்க மாட்டார். அங்கிருந்து லங்கைக்கு போய் சீதையை கண்டுபிடிச்சிருக்க முடியாது இல்லையா. அதே மாதிரி சீதா பிராட்டி கிட்ட திருவடி பேசும்போது இந்த அரக்கிகள் எல்லாம் அம்மா ஒன்னு ரொம்ப தொந்தரவு பண்ணிட்டாமா, எனக்கு உத்தரவு கொடு, இவளை நான் துவம்சம் பண்றேன்னு உத்தரவு கேட்கிறார் பிராட்டி கிட்ட திருவடி. அப்போ ராட்சசிகள் மேல உள்ள காருண்யத்தாலே திருஜலை பண்ண ஒரு சரணாகதி கோசரம் அந்த தயாதேவி அந்த சீதா பிராட்டி என்ன பண்ணான்னா, அவா ஒன்னு என்ன பண்ணலப்பா, அவ அஜமானன் சொன்ன வேலைய அவா செஞ்சா அப்படின்னு சொல்லி அவளை தொந்தரவு பண்ணாதேன்னு அவ சரணாகதியே பண்ணல. ஆனா தயாதேவியான பிராட்டி அவளை ரட்சிச்சா. இல்ல நீ வந்து அவளையும் துவம்சம் பண்ணுன்னு சொல்லியிருந்தாக்கா திருவடி அவளை நினைச்சிருப்பார். அப்ப பாருங்கோ இந்த தயை என்ற குணத்தால் எத்தனை பேர் ரட்சிக்கப்படுற ராட்சசிகளா இருந்தாலும் இந்த பிராட்டியை சரீரத்தாலையும் மனசாலையும் சொல்லாலையும் செயலாலையும் எத்தனை வித தொந்தரவு பண்ணவாளுக்கு கூட பிராட்டி ஒரு காருண்யத்தை காட்டுற, அதனாலே இவள் உயர்ந்தவள். ஸ்ரீராமனுடைய பானத்தாலே ராட்சசிகளை ஒரு க்ஷணத்தை கொண்டுடுவார். ஆனா பிராட்டினுடைய தயை என்ற குணத்தாலே ராமபானத்திலேருந்து அவளா ரட்சிக்கப்பட்டாள் இல்லையா. கும்பகர்ணன் பட்டு போனான் குழமணி தூரம் சாய்ச்சு, எல்லாம் போயிட்டா எங்களை மன்னிச்சிரு அப்படின்லாம் கேக்குறா ராட்சசிகள் பெருமாள்கிட்ட வந்து கதர்றா. அப்படி இந்த சுதந்திரமாக இயங்கக்கூடியவள் இந்த தயை என்ற தேவி. அதனால தயையாகிய அந்த பிராட்டி வினா எம்பெருமானுடைய சாட்குண்ணங்களாலே எந்த பிரயோஜனமும் இல்லை என்பதானது இந்த பாசுரத்திலே சுவாமி தேசிகனுடைய திருவுள்ளம்னு தெரிஞ்சுக்கிறோம் நம்ம. அதாவது அனுச்சர சக்தியாதி குணாம் அக்ரேசரபோத விரசிதா லோகாம்னு சொன்னார். இந்த ஞானமானது ஞானமானது முதல்ல போறது. ஏன் சுவாமி தயையே போலாமே அப்படின்னா, யாருக்கோ ஒரு இடத்துல சில கஷ்டங்கள் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது வந்து நம்ம போய் பர்சனலா போய் தெரிஞ்சுக்க முடியாது. ஏதாவது விஷயம் மூலமா தெரிஞ்சது அதுதான் ஞானம். ஒரு விஷயத்தை சுவீகரிக்கும் போது வாயுனா ஆனீத்த விஷயகான்னு சொல்லும் போது ஒரு காத்திலே வந்த செய்தின்னு சொல்றோமே, அதுக்கு நம்ம நேரா போய் கேட்க வேணாம், காத்துல வந்து நம்ம காதிலே உள்ளது. அப்போ என்ன பண்றோம், ஞானத்தாலே யாருக்கோ சில கஷ்டங்கள்னு தெரிஞ்சுக்கிறோம். ஒரு தீனமான குரலாலே யாரோ ஒரு அபய குரல் கூப்பிடுறான்றத காதலாலே கேட்டுக்கிறோம், அது ஞானத்தில் பரிமளிக்கிறது. ஆனா ஞானமானது அவள் ரட்சிக்க வேண்டும் என்று நினைச்சு ஓடுறது, அது பின்னாடி தயை என்ற குணமானது தான் ரட்சிக்க வேண்டும் ஞானத்தின் பின்னாடி போறதுன்னு சொன்னது. இந்த அக்ரேசர போத விரச்சிதா லோகாம் அப்படின்னு, அது எப்படின்னா ஞானம் ஏன் முன்னாடி போறனா, ஞானம் வந்து வழிகாட்டும் ஒரு ஒரு தீவட்டி, ஒரு கைதீபம் போலே. எப்படி லோகத்துக்கு சூரியன் என்ற தேவதையாலே பிரகாசங்கள் வருகிறதோ, சவிதா என்ற தேவத்தின் மூலமாக சூரிய கிரகணங்கள்லாம் நமக்கு கிடைக்கப்படுறதோ, அதுக்கு முன்பு அருணோதயம் வெளிப்படுறது. இந்த அருணோதயமானது சூரியோதயத்துக்கு முன்பாக வெளிப்பட்டு ஒரு தீபமா நமக்கு லோகத்துக்கு ஃபர்ஸ்ட் இனிமே சூரியன் வரப்போறான்னு காட்டுறது, அதுதான் ஞானம் அந்த இடத்துல. அதனாலே ஒரு அருணோதயம் போல ஞானமானது தயையாகிய சூரியனுக்கு வழிகாட்டிண்டு போறது அப்படின்னு பெரியவா சொல்றான். முன்னே ஒரு பெரிய மனுஷா, லோகத்துக்கு பெரிய மனுஷா, ஒரு பிரபுவோ ராஜாவோ வந்தாக்கா முன்னாடி தாளங்கள்லாம் போட்டுட்டு இவா வரான்னு ஒரு சங்கம் பண்ணுவா, அதுக்கு முன்னாடி ஒரு லைட் எடுத்துன்னு போவா, தீபம் எடுத்துன்னு போவான் இல்லையா. அது இப்ப நம்ம பெருமாள் எழும்போது கை தீபம் எடுத்துன்னு போறோம் இல்லையா, ஒரு பிரபு வரான்னு அவனை சேவிக்கணும்னு சொல்லி கை தீபம் எடுத்துன்னு போவா. அதே மாதிரி தயாதேவி ஆகிய லோகத்துக்கே பெரிய பிரபுவானவள், சீனிவாசனுக்கே பிரபுவா இருக்கக்கூடிய வரும்போது ஞானமாகிய ஞான தீபமானது முன்னாடி போய் தயாய்க்கு வழிகாட்டுறது அப்படின்னு சொல்றாங்க. லோகத்துல ஒரு அம்மா தலி பண்ணுள்ள ஏதோ வேலை பண்ணிட்டு இருக்கா, அவருடைய குழந்தை ரொம்ப திடீர்னு அழ ஆரம்பிச்சுது இல்லையா, அழ ஆரம்பிச்சுது, இங்கேருந்து ஓடி வர, அங்கேருந்து ஓடி வந்து குழந்தைய வாரி அதன் ரட்சிக்கிறா இல்லையா. அப்ப ரட்சிக்கும் போது ஏதாவது ஒரு பாக்க கைங்கரியமானது அந்த மடப்பள்ளியில பண்ணிட்டு இருக்கும்போது அந்த கைங்கிரத்தை முடிச்சுட்டு தான் இவள் வந்து குழந்தைய வந்து ரட்சிப்பான்றது கிடையாது. அப்படியே போட்டதை போட்டபடி ஓடி வந்து குழந்தைய ரட்சிக்கும் போது ஒரு காலதாமதமின்றி இல்லையா, அந்த சமயத்திலே வந்து ரட்சிப்பது அதுதான் தாயோட குணமா போறது இல்லையா. ஒரு பல்லக்கில் ஏறி ஓடி வந்து ரட்சிக்க மாட்டா, எப்படி வந்து நாராயணாவோ மணிவண்ணா நாகனையாய் வாராய் என் ஆறிடரை நீக்காய் அப்படின்னு கஜேந்திராழ்வான் கூப்பிடும் போது ஸ்ரீ வைகுண்டநாதன் அரைகுலைய தலைகுலைய வந்து நின்றான்னு பெரியவாச்சான் பிள்ளை வியாக்கியானம் திருமாலையில. அப்படி வந்து இந்த தயாதேவியானவள் வந்து நின்று குழந்தை ரட்சிக்கும் போது இந்த தயாதேவிக்கு உள்ள கணவனான திருவேங்கடம் உடையான் இருக்கானே, அவன் என்ன பண்றான் அப்படின்னா ரொம்ப சந்தோஷப்படுறானா. எப்படி வந்து அம்மா வந்து குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, அவளே டாக்டர் அதை கூட்டிட்டு போயிட்டு குழந்தைக்கு வந்து வைத்தியம் பண்ணி அப்பா வரதுக்குள்ள குழந்தைய சரிப்படுத்தி வைப்பாளோ, அப்பா புருஷன் ஆத்தோல வரும்போது குழந்தைக்கு உடம்பு சரியில்லை டாக்டரை போயிட்டு வந்தேன் மருந்து குத்துக்காருன்னு ஆத்தோட எஜமானி சொன்ன உடனே அந்த எஜமானனுக்கு சந்தோஷம் ஏற்படாது. அந்த விதமான சந்தோஷமானது திருவேங்கடமுடையாக்கு இங்கு ஏற்படுது. சுவாதீன விருஷகிரீசாம் ஸ்வயம் பிரபுதாம் அப்படின்னு சாய்க்கிறே சுவாமி தேசிகனிங்க. சுவாதீன விருஷகிரீசாம், இந்த லோகங்கள் 7-14 லோகங்களையும் எம்பெருமான் சிருஷ்டி மூலமா நமக்கு கொடுத்தார். அத்தனை லோகங்களுக்கும் அதல விதல சுதல பாதால மேல் கீழ் சொன்ன லோகங்கள், மேல் சொன்ன லோகங்கள், சத்தியலோகம் பரியந்தம், சீவைகுண்ட பரியந்தம் எவெல்லாம் திருவேங்கடமுடையானாகிய அந்த பரவாசு தேவனுக்கு அதீனமா இருக்கு, இதுல சிருஷ்டி ஸ்திதி பிரவர்த்திகள் எல்லாத்துக்கும் அவன்தான் காரணமாயிருக்கான். அவனோ ஆனா அந்த திருவேங்கடமுடையான் இருக்கானே, அவன் எப்படிப்பட்டவன்னா அவன் இந்த தயை என்ற தயாதேவிக்கு அதீனமானவன். எல்லா லோகங்களும் அவனுக்கு அதீனமா இருக்கு, அவனுடைய ஆளுகைக்கு கட்பட்டிருக்குன்னு சொல்லும் போது இந்த தயைக்கு அவன் கட்டுப்பட்டுட்டா சுவாமி அப்படின்னா தயையோட பெருமை என்ன இல்லையா? இந்த தயாதேவி என்ன சொல்றாளோ அதைத்தான் அவன் செய்வான் அப்படின்னா. தயாதேவி என்ன சொல்றா? இந்த லோகத்தை ரட்சிக்க வேண்டும் அப்படின்னு பெருமாளிடத்தை சொல்லிட்டா, ஒரு வார்த்தை சொல்லிட்டா பெருமாள் ததாஸ்தூன்னு சாதிச்சு ரட்சிக்க வந்துருவே இல்லையா? அதை போல இந்த தயாதேவியினுடைய குணமானது என்னது? ரட்சிப்பதையே தொழிலாக கொண்டது. கருணையை தவிர, இந்த ஆஸ்திகால் ரட்சிப்பதை தவிர அவளுக்கு வந்து தண்டனை கொடுக்கணுன்ற எண்ணமே கிஞ்சி தப்பி தசியாக ஹிருதயே நாஸ்தி. அவருடைய ஹிருதயத்துல வந்து தண்டனை கொடுக்கணும் எண்ணம் ஒரு லவலேசம் கூட கடியாசமே, அவர் திருவுள்ள மொத்தமுமே தயை ரூபமாவே இருக்கு அப்படின்னு சாய்க்கிறா பெரியவாங்க. அதனாலே இந்த தயாதேவி இவ்வளவு காருண்யத்தோட இந்த ஜீவாத்மாக்கள் மேல இருக்கா அப்படின்னாக்கா, அவள் சொல்வதையே இந்த லோகநாதன் கேட்கிறான் அப்படின்னா, அவனை காட்டிலும் இவள் ஸ்வரூபத்தில மேல விஞ்சி நிற்கிறா. இவருடைய அந்த கருணையானது எம்பெருமானுடைய கருணையோட விஞ்சி நிக்கிறதுன்னு சொன்னான் இல்லையா? அப்பேற்பட்டதான ஒரு விஷயத்துக்கு ஆட்பட்டவள் இந்த தயாதேவி. ஸ்வயம் பிரபூதாம் அப்படின்னார். ஸ்வயம் பிரபூதாம் என்னன்னா, இவ எப்படின்னா நிறைய பார்த்திருக்கோம் லோகத்துல, நம்ம வந்து ஸ்வயம் பக்த க்ஷேத்திரம் பூவராகவும்னு சொல்லுவா, திருநரணபுரத்தை கூட சில பேர் சொல்றா. அப்பேற்பட்டதான விஷயங்கள்ல எப்படி பெருமாள் சுயம்புவா வந்து நிக்கிறானோ இந்த லோகத்தை ரட்சிப்பதற்கு அர்ச்சாவதாரத்துல, இவளும் தானே தோன்றியவள் அப்படின்றா பெரிய வியாக்கியானத்துல. ஸ்வயம் பிரபூதாம், சரி இவ தானே வந்து அவதாரம் பண்ணாளே சுவாமின்னா, அவள் அவதாரம் பண்ணும் போதே பிரபுவாகவே இருந்தாள். பிரபுதாம் பிரபுவாகவே இருந்தாள். எப்பேற்பட்ட பிரபு அப்படின்னாக்க, அவனுக்கும் மேல்பட்டதான பிரபுவா இவள் இருக்கிறாள்னு வியாக்கியானம் பெரிவா பண்றான். அதாவது தோன்றும் போதே பிரபுவாகவே ஐஸ்வர்யத்தோடே தோன்றுவது. இவள்கிட்ட என்ன சுவாமி இருக்கு? தயை என்ற மகா ஐஸ்வர்யம் இந்த பிராட்டினிடத்தில் இருக்கு. ராமன் வந்து ஐஸ்வர்யத்தோட பிறந்த ஒரு ஐடென்டிட்டி என்ன? தசரத சக்கரவர்த்திக்கு பிரதம குமாரனாய் ராமன் அவதாரம் பண்ணர். பெருமையுட குலத்தில் வெங்கதிரோன் குலத்துக்கோர் விளக்காய் தோன்றி என்பதானது ஆழ்வாருடைய அனுசந்தானம். அது மாதிரி பெருமையுட குலத்திலே பிறந்த அவதாரம் பண்ணார் ராமர். ஆனா இவள் இருக்காளே, இவள் தோன்றலே பெருமையாக இருந்தது, தோன்றும் போதே பிரபுவாகவே இருந்தாள், தானேவும் தோன்றினாள் என்றபடி மூன்று விதமான நிலைகளை இந்த தயாதேவி ஸ்வயம் பிரபுதாம் என்ற விஷயத்தாலே அடைகிறாள் அப்படின்னு சொன்ன. அதனாலே ஸ்வயம் பிரபூதாம் சுவாமி தேசியன் மங்களாசாசனம். இங்கு இவளுடைய அந்த பிரபுத்துவத்துக்கு கருவிலே திருவிடையார் காலத்தை கழிக்கின்றீரேன்னு சொல்லி ஆழ்வார் சொல்ற. அதனால இவள் பிறக்கும் போதே தானுடைய அவதாரம் பண்ணும் போதே தானே தோன்றியவள், தோன்றலே பிரபுத்துவத்தை உடையவள், தோன்றலும் தோன்றியதும் காரணமாக சுயமாகவே பெருமையும் உடையவள்னு பெரிவா வியாக்கியானம் பண்றான். பிரமாணயாமி தயாம்னு கடைசி வரியில கொண்டு முடிச்சார் சுவாமி. ஸ்வயம் பிரபூதாம் பிரமாணயாமி தயாம் அப்படின்னு இவள் வந்து என்ன சொல்றான்னா, இந்த இவளுடைய தயைக்கு இத்தகையவள் ஆகிய தயையான இவள் இவ்வளவு விஷயத்துக்கும் தயையே காரணம் என்ன நான் நிரூபணம் பண்றேன்னு சொல்றார் சுவாமி தேசிகன். இங்க மானம்னு ஒரு பதம் போட்டிருக்க, இது வந்து லட்சணத்தையும் சொல்லும் பிரமாணத்தையும் சொல்லும்னு பெரிய வியாக்கியானம். எப்படின்னா ஒரு பகுமானத்துடன் நோக்குகிறேன். இப்பேற்பட்ட தயாதேவியை நான் வந்து ஏதோ தயாதேவி இருக்கா கை கூப்பிட்டு போலான்ற கிடையாது, சிரசா வணங்குறேன். பகுமானத்தினுடைய பகுமானத்தோட வணங்குறேன்னா அவர்பட்ட ஒரு கௌரவமான அஞ்சலி. இந்த இடத்துல அப்பேற்பட்ட தேவியை நான் பகுமானத்தாலே வணங்குகிறேன் நோக்குகிறேன்னு சாய்கிறார். மற்ற குணங்கள் இந்த தயா என்ற குணத்தை எப்படி எப்படியெல்லாம் பின்பற்றதுன்னு நல்ல ரசிக பண்ணி அசுகள்லாம் நிறைய சொல்லுவா. முக்கியமான விஷயம் சொல்லப்பட்ட கருத்து என்ன, இந்த தயை என்ற குணத்துக்கு முன்பாக ஞானம் என்ற கைதீபமானது செல்கிறது. அதை பின்தொடர்ந்த ரட்சண காரிய காரணமாக தயாதேவியானவள் அதன் பின் செல்கிறாள். தயாதேவிக்கு பின்னாடி இதர குணங்கள், எம்பெருமானுடைய ஷாட்குண்ய குணங்கள் சொல்லா இல்லையா, ஷாட்குண்ய குணங்கள் சொன்னமே, ஞானபலேஸ்வர வீரசக்தி தேஜகா, இது எல்லாமே தயைக்கு பின் சென்று தயைக்கு ஒரு போக்கியத்தை அளிக்கும் குணங்களாக இருக்குன்னு சொல்லி சுவாமி தேசிகன் இந்த ஸ்லோகத்தில் வந்து நமக்கெல்லாம் விஸ்தாரமாக காட்டியாருது. இந்த 2வது தசகம் 11வது ஸ்லோகத்தையும் சொல்ல போறார். இந்த 11வது ஸ்லோகத்தை என்ன சொல்றாருன்னா, தயாதேவிக்கு இதர குணங்கள் அனுசரணையா போயின்னு, தயாதேவிக்கு முன்பாக ஞானமாகிய ஒளி விளக்கானது சென்று எந்த இடத்துல ஒரு அனுகிரகம் பண்ணணும்ன்றது காட்டுறார். அந்த ஞானம் காட்டி கொடுப்பதாலே இவள் இருக்கா, இவள் சுதந்திரமாக செயல்படக்கூடியவள், எம்பெருமானுக்கு பிரபுவானவள் சொன்னான். இன்னொன்னு என்ன அப்படின்னு கேட்டாக்கா, அதாவது சரி சுவாமி, பிரபுத்துவம் அப்படின்னா எம்பெருமானுக்கு பிரபுத்துவம் இவளே வந்து தோன்றுகிறான்னா, இவளே தனக்கு பிரபுவானவள்னு சொன்னான். இவளுக்கு மேல ஒரு பிரபு இருக்கானா அப்படின்னு கேட்கும்போது, இவள் தனக்குத்தானே பிரபுவாகிறாள் அப்படின்னு வியாக்கியானம் பண்ணி இந்த பாசுரத்தை சுவாமி தேசிகன் தலை கற்றார். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.